啊。 ரண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், ரண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், இந்த சூரியன் வழுக்கி சேற்றில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி, சாமி சாமி தாராயத்தை ஊத்து ஜன்னல தாத்தாத்து, தாராயத்தை ஊத்து ஜன்னல தாத்தாத்து, ரண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், ரண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான். குட்டி தொட்டதால குட்டி கெட்டு போன, ஊறுகாய கொண்டா உன்னை தொட்டுக்கிற, குட்டி தொட்டதால குட்டி கெட்டு போன, ஊறுகாய கொண்டா உன்னை தொட்டுக்கிற, அடடா ரம்பு வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா, அடடா ரம்பு வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா, மகாராஜா பிச்சை கேட்டு இங்கு பாடுறா, என்ன பார்த்து கோப்ப தள்ளாடும் காசு தீர்ந்தாலே கண்ணீரும் கொள்ளாது, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி, சாமி சாமி தாராயத்தை ஊத்து ஜன்னல தாத்து, தாராயத்தை ஊத்து ஜன்னல தாத்து, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார். இன்னும் கொஞ்சம் ஓத்து புதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா உத்தரத நிறுத்து, இன்னும் கொஞ்சம் ஓத்து சுதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா உத்தரத நிறுத்து, எனக்கு ராகமெல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு, எனக்கு ராகமெல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு, ஒரு ராகம் தசமாறி எசமாறுது, மானம் போட்டு ஞானம் போகாது, ரோஷம் பார்த்தால போதை தானே ராது, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் இருந்தது மாமி, என் கண்ண கட்டி காட்டுல விட்டது சாமி, சாமி சாமி தாராயத்தை ஊத்து புஞ்சனல காத்து, தாராயத்தை ஊத்து புஞ்சனல காத்து, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி, சாமி சாமி சாமி சாமி.